வேறு யாரு ஊருக்குள்ள அல்லிப்பூவே வாச மல்லிப்பூவே உன் அழகுலதான் தாழ மீனே ஏறி கெண்ட மீனே உன் அழகுலதான் அசந்து விட்டான். பின்னாடியே பாருறேன் என்ன ஒரு பார பாருண்டு உனக்கு ஒரு சில தரண்டு நான் வீட்டு பக்கம் பாருறேன் நீ ரொட்ட ஜட போடு உனக்கு ஒரு ரிப்பன் தரண்டு நீ போகும்போது என்ன பாருண்டு பத்து ரூபாய் நோட்டு அங்கிட்டு கேட்டா தாரேன் கிட்ட வந்து நெல்லு அந்த தொட்டு விட்டு போறேன் நாலு மூட்டை நெல்லு தாரேன் என்ன கொஞ்சம் தொட்டு பாறேன் ஒத்த கல்லு மூக்குத்தி வாங்கி கொடி ராசாத்தி உன் கைய கொஞ்சம் தொட்டு கரண்டி ஒத்த கல்லு மூக்குத்தி வாங்கி கொடி ராசாத்தி உன் கைய கொஞ்சம் தொட்டு கரண்டி மட்டும் தொட்டா இங்க இங்க நீ வாழும் வர நெல்லு நான் கொண்டு வர சொல்லு உன்னோடிதான் பக்கத்தில சும்மா நான் நின்னாலும் போதுமொழி அல்லிப்பூவே வாச மல்லிப்பூவே அழகுலதான் புட்டோம் வாழவினே ஏறி கெண்டவினே உன்னடையிலதான் அசந்து விட்டோம் வச்சு கோலம் போடேண்டி நான் தள்ளி நின்னு பார்த்து போறேண்டி உன் ஆடு மாடு எல்லாம் நான் மேய்ச்சுக்கிட்டு வாரேன் உன் கையால் கொஞ்சம் தண்ணி கொடேண்டி என் தாகம் எல்லாம் தீத்து கரண்டி கூலி வேலை செஞ்சு நான் காப்பாத்துவேன் பெண்ணே காலம் எல்லாம் கண்ணு போல் பாத்துக்குவேன் ஒன்ன வீட்டு வேலை செஞ்சு தர துணியெல்லாம் தோச்சு தர எடுத்துக்கோடி அங்க எம்மத்தா வீடு தோப்பு நான் எழுதி தாரேன் இங்க ஏதாவது சொல்லிப்போடி இல்லன்னா பூத்திங்க ரெண்டாகிடும் அல்லிப்பூவே வாச மல்லிப்பூவே உன் அழகுலதா மயங்கிட்டோம் பழமீனே ஏறி கெண்ட மீனே உன் அழகுலதா அசந்து விட்டோம் நீ பார்க்கும் போகும்போது நாங்க விழுந்து விட்டோம், நீ போகும்போது நாங்க செலுத்துக்கிட்டோம். போல பொண்ணு எங்க வேறு யாரு ஒரு குள்ள அல்லிப்பூவே வாசம் அல்லிப்பூவே உன் அழகுலதான் வாங்கி போட்டோம். பள்ள மீனே ஏறி கெண்ட மீனே உன் அழகுலதான் அசைஞ்சுக்கிட்டோம்.